மாயாபாசம் ஏகைச்சின் பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின் ஒலிவியார் டாழ பாரி மேலைமா கொடசடி சம்லா சங்கை சாசுர சசுரலை தேக்கே பானே பர்லன்சானை தங்கை ஜ்வாயிக்கு நாசர சாலிமா சாலிக்கு நாசர வேணாமா பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின் கை மன்மணி பச்சியாலே சாதி பாய காக்காலே ठुटो माग्दै भन्छन् गोठै हान्दे मज्जाले राता कर्कलाका रक्सीले ससुरालाई त फकाम्ला एउटी द्याथ्यौ अर्किनी देऊ भनी बिन्ती बिसाम्ला ओली बिहान काला पारी मेलैमा घोडा चढी जाम्ला सँगै பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின் हाथ जमिन तिमलाई त्यसै दिएनन् लायक भेना घरमै देखि एउटै सालिनी भागेन एउटी एउटी गर्दै छानुम् भने के खाइ यत्रा जन्माको भए जति साली राम्रै देखि नरिसौ भन्ने मल्लाको भोलि बिहान काला पारी मेलैमा घोडा चढी जाम्ला सँगै பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின் பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின் போலி வியான டாழ பாரி மேலைமா கொடா சடி சம்லா சங்கை சாசுர சசுரலை தேக்கே பானே பர்லன்சானை தங்கை ஜ்வாயிக்கு நாசர சாலிமா சாலிக்கு நாசர வேணாமா பர்பிலோ ரடலக்தோதின் அவு மாயாபாசம் ஏகைச்சின்